వామదేవృహే గాయత్రీ ఛంద ఇంద్రో దేవతా అధియా స్మృతి పురాణానం ఆలయం కరుణాలయం నమామి భగవద్పాద శంకరం లోక శంకరం. ఉలహం పూరా నన్నార్కణన్ను కాంచీ కామగొట్టి పెరిగివాళ్ళుడే మూచు కాద్దు, పరమేశ్వరుడయ మూచు కాద్దు, ఇది వేదమును చెల్లిరికి. ఇప్పేర్పట్ట వేదతలే ఉయర్ంద వేదం సామవేదం, వేదానాం సామవేదోస్మిన్ని కన్నపిరాన్ గీతేల చెల్లిరుగాళ్ సామవేదత్తை பத்தி சொல்லும்பொழுது நிறைய சொல்றாள். ரிக் மாதா சாம பிதா அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட ஒரு சாமவேதத்தை ஊகம் ரகசியம் அப்படிங்கிற பாகத்தை இந்த ஒலி நாடாவில் உலகம் பூரா நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளங்கள் கொண்டவாதான் வேத பிரச்சார சமிதிக்காரா. அந்த வேத பிரச்சார சமிதிக்காரா ஊர் உலகம் நாடு நகரங்கள் பூரா ஒவ்வொரு வீட்லேயும் இந்த சாமவேத ஒலி நாடா ஒலிச்சதுன்னு சொன்ன அந்த குடும்பத்தில் மகாலட்சுமி విద్యాలక్ష్మి, ధాన్యలక్ష్మి, ధనలక్ష్మి, పశులక్ష్మి, సంతానలక్ష్మి, సౌభాగ్యలక్ష్మి, వీర్యలక్ష్మి, ధైర్యలక్ష్మి, இப்படி அஷ்டலட்சுமி கட்டாட்சங்களும் அந்த குடும்பத்துல தாண்டவம் ஆடுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. அப்பேற்பட்ட உயர்ந்த சாமவேதத்தை கானமான முறையில, என்ன சங்கீதத்துக்கு உற்பத்தியே சாமவேதம், அப்பேற்பட்ட ஒரு சாமவேதத்தை ஒரு 15 வருஷம் குருகுல வாசம் பண்ணின ஒரு வேத பிராமணாள், ஒரு வேத வித்துகள், வேத பண்டிதாள், அதுவும் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய சீனிவாச சாஸ்திரியுடைய தலைமையில, ஸ்ருதியுடைய தலைமையில இந்த ஒலி நாடாவில் ஒலிபரப்பி கொடுத்துருக்கோம். இந்த வேதத்தை, இந்த வேதம் ஊர் உலகம் நாடு நகரங்கள் பூரா ஒவ்வொரு வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு பெரிய பொக்குஷம்னு சொல்லுவா. இந்த வேதம் வீட்டில் இருந்ததுன்னா இந்த வேத மாதா இருக்கிற கிரகத்தில் சமஸ்தமான லட்சுமி கட்டாட்சம் தாண்டவம் ஆடின்னு இருக்குன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. காமக்கோட்டி பெரியவா, சிங்கேரி பெரியவா, எங்க வேதம் நடக்கிறதோ அங்கெல்லாம் காதை கொடுத்துன்னு உட்காண்டிருப்பா மகான்கள்லாம். அவளுடைய மூச்சு காத்து பூரா உலக நன்னா இருக்கணும், உலக நன்னா இருக்கணும், உலக நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மகான்களுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துக்கு பாத்திரமானவாதான் இந்த வேத பண்டிதா. அவளுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா பெற்றதுனாலதான் இந்த வேத பிரச்சார சமிதியில இந்த வேதத்தை ஒலி நாடாவில சொல்ல முடியுமான பாக்கியம் கிடைச்சது. ஊர் உலகம் நாடு நகரங்கள் பூரா எங்கேயும் இந்த வேதம் ஒலிச்சு, அம்மா உலகம் பூரா நன்னா இருக்கணும், சுபிக்ஷமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும்னு என் குலதெய்வமான சாஸ்தாவையும் ராமச்சந்திரமூர்த்தியும் பரமேஸ்வரனையும் வேத மாதாவையும் மனப்பூர்வமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அஜாத்வாத மகத்வம் யதிக நிகதிதம் விஸ்வநாத க்ஷமேதா ஸ்தோத்ரஞ்சைததி சஹஸ்ரோத்தரம் அதிகதரம் ய பூயாதி வேதா நாராயணீயம் ஸ்ருதிசுஜனுஷா ஸ்துத்யதாவர்ணனேன லீலாவதாரீ இதமிஹ குருதாம் ஆயுரோக்ய சௌக்யம் சந்திரானந்தா வபோதாத்மகமனுபமிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் த்ருஷ்டமாத்ர புனருரு புருஷார்த்தாத்மகம் ப்ரஹ்மதத்வம் தாவதி சாட்சாதி குருபவனபுர அந்த பாக்யம் ஜனானாம். குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம் பிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ.